ನಾಸಾಪುಡಾತ್ ಸಮಭವ ಶಿಶುಕೋಲ ರೂಪಿ. ನಾಸಾಪುಡಾತ್, ನಾಸಾದ್ವಾರಂಗಳ್ಲೇ ಬಾಲವರಾಹಂ, பன்னியோடைய ரூபத்துல பகவான் அங்க அவதாரம் பண்ணினாராம். ஜெகோலோவராக மூர்த்தி கே ஜய். அங்குஷ்ட மாதவ குருத்பதி தப்புரத்தார் பூயோத கும்பி சதிருஷ சமதிரும்பதாத்வம் அப்ரே ததா விதமுதீக்ஷ்ய பவந்தமுச்சைஹி விஸ்மேரதம் விதிரகாத் சகசூனு பிஸ்வைஹி. குருவாயப்பா, நீங்கள் முதல்ல பிரம்மாவுடைய நாசாரந்திரத்திலேந்து அங்குஷ்ட மாத்திர அங்குஷ்டம் அளவுக்கு சரீரம் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? அதுக்கப்புறம் கஜராஜனுக்கு சமமா வளர்ந்தேள். ஆகாயம் அளவுக்கு இருந்த உங்களை பிரம்மா வந்து எப்படி பாக்குற? விஸ்மேரதாத் விஸ்மேரதாம் விதிரகாத். ஆகாயம் வரை ஒட்டி இருக்கிற உங்களை பார்க்கறதுக்கு பிரம்மாவும் அவருடைய புத்திரங்களும் எல்லாருமா நிமிர்ந்து ஆச்சரியமா பார்த்தார்கள். கோசாவ சிந்திய மகிமா கிடிருத்திதோமே நாசா புடாத்திமுபவே அஜிதஸ்ய மாயா இத்தம் விசிந்தயதி பாதரி சைல மாத்ரஹ சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோர கோரம். யாராலையுமே யோசிக்க முடியாத மகாத்மியத்தோடு இருக்கிற ஒரு வராகம் என்னுடைய நாசிகா துவாரத்துல இருந்து வந்திருக்கு. இவர் யாரு அக்கா? கோசவு அச்சிந்திய மகிமா, மகிமை. இது எப்படி என்னுடைய நாசாபுடத்திலேந்து வந்தது? இது யாரு, யாரா இருப்பா அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு பகவானுடைய. பவேத் அஜிதஸ்ய மாயா, அஜயனா இருக்கக்கூடியது யாரு? பகவான் தானே. பகவானுடைய மாயா இல்லாதம் தானோ அப்படின்னு பிரம்மா யோசிச்சுட்டு இருக்கிறத பகவான் என்ன பண்ற? இத்தம் விசிந்தை திதாத இப்படி நினைச்சுட்டு இருக்கிற வேலையில சைல மாத்திர சத்யோபவன். சைலமாத்திரம், சைல சதிருஷம் வளர்ந்து வளர்ந்து பயங்கரமா ஜகர்ஜித கோர கோரம் பயங்கரமா கர்ஜிச்சார் அப்படிங்கிற. தம் தே நிநாதம் உபகரண்ய ஜனஸ்தபஸ்தா சத்யஸ்திதாஸ்ச முனயோ நுனுர் பவந்தம் தத்தோத்ர ஹர்ஷுரமணா பரிணத்ய பூயஹ தோயாசயம் விபுலமூர்த்திரவாசரத்வம். உங்களுடைய கர்ஜனம் கொட்டு நிநாதம் உபகரண்ய ஜனஸ்தபஸ்தாக ஜனலோகத்திலையும் தபோலோகத்திலையும் சத்யஸ்திதாஸ்ச சத்தியலோகத்திலையும் இருக்கக்கூடிய முனிவர்கள் துதித்தார்கள். அவளுடைய தத்தோத்திர ஹர்ஷலமனா பரிணத்ய பூய, அவளுடைய துதி சங்கீர்த்தனத்தினாலேயே சந்தோஷம் அடைஞ்சாராம் பகவான். இன்னொட்டு என்ன பண்ணார்? தோயாசயம் விபுலமூர்த்திரவாதரத்வம். தன்னுடைய சரீரத்தை மேலும் மேலும் மேலும் பெருசாக்கி ஜலத்துக்குள்ள இறங்கினாராம். ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூதரோமா பகவான் எப்படி அந்த ஜலத்துல குதிக்கிறத எப்படி இருக்கார் அப்படிங்கிற வர்ணனை. ஊர்த்வ, ஊர்த்வம் நீருக்கா பார்த்து இருக்காங்க. என்னது? பகவானுடைய ரோமங்கள். ரோமங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா மேலுக்கு ஊர்த்வ பிரசாரி, மேலுக்கு எழுந்து நிக்கிறதா. அது எப்படின்னா கருப்பும் சிவப்பும் கலந்து இலக்கீண்டு அப்படியே மறுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள். மேலும் வாலு வந்து மேலுக்கு நிக்கிறது. கீழுக்கா பார்த்துட்டு இருக்கிற அதிபயங்கரமான நாசிகையோடையும் தின மேலும் தோத்திரம் பண்ணின்னு இருக்கிற ரிஷீஸ்வரன்மாரை, ரிஷீஸ்வரன்மாரெல்லாம் பகவானை ஆனந்திப்பிக்கிறார். அவளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நேத்திரங்கள் பகவானுடையது. அப்பேற்பட்ட அந்த வராகமூர்த்தி ரொம்ப வேகத்துல தூர்ண பிரதீர்ண ஜலத பரிகூர்ண தட்சிணா அதி வேகத்துல அந்த வராகமூர்த்தி குதித்தார். அப்ப என்னச்சா சிசிரையில் நவதேரி தத்துவம் மேகமாலைகள் எல்லாம் ஒண்ணு கலங்கித்து எல்லாமே நடுங்கிடுத்து. அந்தர்ஜலம் தடனு சங்குலனக்ர சக்கரம் பிராமிய திமிங்கில குலம் கலுஷோர் விமாலம் ஆவிஷ்ய பீஷணரவேண ரதாதலத்தான் ஆகம்பயன் வசுமதி மகவேஷயத்வம். அதுக்கப்புறம் பகவான் வந்து நக்ர சக்கரம், நக்ரம் நான் முதலை முதலை திமிங்கலங்களை பயமுடுத்தினார். அப்படியே பெரிய கோரமான ரூபமா சார், எல்லாரும் பயந்து பாரு. சமுத்திரத்துல கலங்கி மறிந்த அலைகள் அதிபயங்கரமான கர்ஜனத்தினால பாதாளவாசிகளை பயம் உண்டாக்கி விடுத்து. மேலும் அந்த ராகமூர்த்தி என்ன பண்ணினார் அப்படின்னா, இப்படி எல்லாம் அந்த பிரபஞ்சத்தையே ஒரு நடுக்கம் நடுக்கம் பண்ணி பகவான் என்ன பண்றாரு, அந்த ஜலத்துக்கு மத்தியில பகவானுடைய உங்களுடைய ஆகம்பயன் வசுமதி, உங்களுடைய வசுமதி பிரியையான பூமியை தேடினார் பகவான் எங்க அப்படின்னு. திருஷ்ட்வா ததைத்யஹதகேன ரசாதலாந்தே சம்வேஷிதாம் ஜடிதி கூட்டகிட்டிர் விபோத்வம் ஆபாதுகார விகணைய சுதாரிகேண ால பாதாளத்துல மறைத்து வைத்திருக்கார் பூமிய. அப்போ மாயா வராக ரூபியான நீங்கள் பர்த்த அவரை எதிர்த்துண்டு அரக்கன்மார் எல்லாரும் வந்துருக்கா, அவளை எல்லாம் நொடியிட அப்படியே முடித்து தன்னுடைய தம்ஷ்டத்தோட அக்ரபாகத்துல ஒரு விளையாட்டு கிரீடாவதாகவ புரீஸ்வர ஒரு விளையாட்டு சாமான மாதிரி அந்த பூமாதேவிய தூக்கி வச்சிருந்தாராம் பகவான். அபியுத்தரன் நததராம் தசனாக்ர லக்ன முஸ்தாம் குணாங்கித இவாதிதபி வராத்மா உத்தூத அவங்களுடைய அந்த தம்ஷ்டையில பூமாதேவி பத்திரமா இருந்தாளாம். அதி பயங்கரமான அந்த சமுத்திரத்துல இவர் வந்து இருக்கிறதுனால அந்த பொங்கி வரக்கூடிய ஸ்தூல சரீரையும் லீலாசுகர மூர்த்தியுமான ஜெகத்ரக்ஷகா குருவாயிரப்பா நீங்க தானே இதெல்லாம் பண்ணீங்க, உங்களுடைய அப்பேற்பட்ட உங்களுடைய திருவடி என்னுடைய ரோகத்தை இல்லாம பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. ஜெய் போலோ வராகமூர்த்திக்கே ஜெய். மேலும் ஹிரண்யாக்ஷ வதம், ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவதன்வேஷண பரம் சரந்தம் சாம்பத்தே பயதி நிஜ ஜங்கா பரிமிதே நீங்கள் இப்படி மாயாவராக ரூபியா அவதாரம் பண்ணி பூமியை பாதாள லோகத்திலிருந்து தூக்கின அந்த வேலையில அந்த ஆறு வந்த உங்களுடைய பக்தால பிரதம கணனியனா இருக்கக்கூடிய ஸ்ரீ நாரதர் வந்தார். நாரதர் வந்து என்ன பண்ணார், நேர சனைரூச்சே நந்தன் உள்ள முள்ள ஹிரண்யாக்ஷன்ட போனாராம். ஹிரண்யாக்ஷன்ட போய் அவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பகவானுடைய சக்தியை நிந்தம் தவ பலம், பகவானுடைய சக்தியை நிந்தனை பண்ணினார், குறைத்து சொன்னார் ஹிரண்யாக்ஷன் தப்பு. எதற்கு, இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம் தானே, இப்படி பண்ணாதான் ஹிரண்யாக்ஷனுக்கு கோபம் வந்து யுத்தம் உண்டாயி ஹிரண்யாக்ஷ வதம் நடக்கும். இதுக்கெல்லாம் ஆறாவது ஒருத்தராது வேணுமே. நாரதர் வந்து அதுக்காக பகவானுடைய சக்தியை குறைத்து ஹிரண்யாக்ஷன்ட்ட சொன்னாராம், சமாயாவி விஷ்ணுர் ஹரதே பவதீயாம் வசுமதீ பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி தேனாபிகதிதஹ நதன்க்வாசௌ க்வாசாவிதி சமுனினா தர்ஷித பதா பவந்தம் சம்ப்ராப தரணி தரமுத்யந்த முதகாத். பிரபோ என்ன சொல்ற நாரதர் அப்படின்னா, பிரபோ ஹிரண்யாக்ஷா திருடந்தா, அந்த விஷ்ணு திருடனா இருக்கக்கூடிய மாயாவி விஷ்ணு ஹரதி மாயாவியாக்கம், திருடனா இருக்கிற அந்த விஷ்ணு உன்னுடைய பிரியதமையான பூமிய தேவி எடுத்துட்டு போறார். என்ன ஒரு கஷ்டம் கஷ்டம் பிரபோ கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிற. அப்போ இது கேட்டதும் எங்க அவன் அந்த விஷ்ணு எங்க, நதன் குவாசௌ குவாசௌ இதிச முனினா அந்த விஷ்ணு எங்க அப்படின்னு ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணிண்டு கேட்டார். அப்போ நாரதர் வந்து என் பின்னால வா அப்படிங்கிற மாதிரி நாரதர் வழிகாட்டி கொடுக்கிறார். ஹிரண்யாக்ஷனும் பின்னால போறாராம். அகோ ஆரண்யோயம் மிருகைதி ஹசந்தம் பகுதரைஹி துருக்தைர் வித்யந்தம் திதிசுதமவஜ்ஞாய பகவன் மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா சிரசி சகிதம் ஸ்வே நமஹசா பயோதாவாதாய பிரதப உதயந்தா மிருதவித்தௌ. வந்து பகவானை பார்க்கிறார். பார்க்கிற வேளையில ஹிரண்யாக்ஷன் என்ன சொன்னார் அப்படிங்கறதாக்கும் இந்த ஸ்லோகத்துல, அஹோ ஆரண்யோயம் கஷ்டம் கஷ்டம் ஆரண்யோயம் ஒரு காட்டு விழுங்காச்சே அப்படின்னு பகவானை பரிஹசித்தார். இது ஹசந்தம் பகுதரை பட்டகாசமா சிரித்திருந்தார். ஒரு காட்டு விலங்கு காமிச்சு தரேன் நடதா, ஒரு இந்த பகவான் வந்து முழங்கால் வரதான் இருக்கானா, இவனை இவனையா எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருக்கா, இவனையா எல்லாரும் பயந்துக்கிறா, இவனா எனக்கு எதிரா வந்து பலமா எங்கூட யுத்தம் பண்ண போறா, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய கூடாத்த வார்த்தையால அவஜ்ஞாய பகவன் அவஜ்ஞை பண்ணினார் பகவானை. அப்ப பகவான் பார்த்தார், மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா சிரசி சகிதாம். பகவான் திதிசுதனையை பார்த்தார், ஹிரண்யாக்ஷனை பார்த்தார். இன்னுட்டு தன்னுடைய தம்ஷ்ட்ரா தம்ஷ்ட்ரத்துக்கு அச்சத்துல ஆடுறக்கா சிரசி சகிதாம் பயந்து போன பூமாதேவி இருக்காரா, அந்த பூமாதேவி பயந்து போயிருக்கா அவளை பத்திரமா வைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஸ்வேரமஹசா பயோதாவாதாய பிரசபமுதயம் தாமிரதவிதௌ. தன்னுடைய யோக பலத்தால அந்த சமுத்திர ஜலத்தோடைய மேல்புறம் அங்க வந்து முள்ள சாவதானமா வைத்தார். அப்போ பூமாதேவி பத்ரம் அப்படின்னு தெரிஞ்சதும் ஹிரண்யாக்ஷன் கூட யுத்தம் பண்ண தயாரானார் பகவான். கதா பாணௌ தைத்யே த்வமபி ஹி கிரஹீதோன்னத கதோ நியுத்தேன க்ரீடன் கட கட ரவோத்குஷ்ட வியதா ரணாலோகௌ சுக்யா ஸ்மிலதி சுர சங்கே த்ருதமம் நிருந்த்யா சந்த்யாதஹ ப்ரதமமிதி தாத்ரா ஜகதிஷே. அந்த தைத்யர் ஹிரண்யாக்ஷன் என்னவா இருந்தார், கதையில் தூக்கிட்டு இருக்கிறதுனால பகவான் என்ன பண்றார், மகத்தான கௌமோதகி கதாபானோதைத்தே ஸ்வமபி கிரகீதோன்னத கதோ, உன்னதமான கதையான கௌமோதகி என்ற கதையோட யுத்தம் பண்ண புறப்பட்டார். ரெண்டு பேரோட கதையோட கதைகள் அடிச்சுக்கிறதா யுத்தம் நடக்கிறது, அந்த தாடனம் நடக்கிறது. அப்ப என்ன சப்தம், அண்ட கதாகம் பூரா விளையாட்டா நீங்க நடத்துற இந்த யுத்தம் ஒரு உற்சவமாவே பார்த்து சுரன்மார் எல்லாரும் வந்திருக்கிறார், அங்க வேலையில வந்திருக்கா இந்த யுத்தத்தை பாக்கிறதுக்கு. பகவான் ஏதோ விளையாட்டா தான் பண்றாளாம், லோ கௌத்துக்கியார் ரொம்ப அற்புதமா வந்து அந்த அந்த யுத்த மகோத்சவத்தை வந்து பாக்குறானா. அப்போ என்ன சொல்றார், த்ருதமம் நிருந்தியா நிருந்தியா சந்தியாத. அப்போ சந்தேக்கு முன்னால இவனை வதிக்கணும் என்று பிரம்மா பகவான் விண்ணப்பித்தார். அது எதனால அப்படின்னு, சந்தியாதகா முன்னால எதுக்காக அப்படின்னா, ஏனென்றால் சந்தியா சமயம் அரக்கர்களுக்கு ரொம்ப பலம் வீரியம் கூடும், அதனால்தான் பிரம்மா அந்த வேளையில சொன்னார் பகவான் விண்ணப்பித்தார். கஜோன்மத்தே தஸ்மின் தவ கலு கதாயாம் திதி புவோ கதாகாதாத் பூமௌ ஜடிதி பதிதாயாம் அஹஹ போஹ மிருதுஸ்மேராஸ்ய ஸ்வம் தனுஜ குல நிர்மூலனசனம் மகாசக்ரம் ஸ்மிருத்வா கரபுவி தானோரு ருசிஷே. இப்படி கதாயுதம் நடக்கிற வேளையில திதிசுதன் பகவானை ஓங்கி அடித்தார் கதையா. அப்போ பகவானுடைய கதை பூமியில விழுந்துதான். மேலும் கதாகாதூமோ ஜடிதி பததாய பதிதாய அகமபோ. அப்ப பகவான் என்ன பண்ண, மந்தஹாசம் பண்ணிட்டார், கோபம் எல்லாம் வரலை. நம்மள இருந்தா ரொம்ப கோபப்பட்டு இருக்கோம். பகவான் மந்தஹாசம் பண்ணிட்டு என்ன பண்ணார், அரக்க சமூகத்தையே அடியோடு அழிக்கக்கூடின மகாசக்கரம் ஸ்மிருத்வா, மகாசக்கரமான சுதர்சன சக்கரத்தை நினைத்தார், சுதர்சன சக்கரத்தை எடுத்தார். அந்த சக்கரம் ஜுவலிக்கிறதா, ரொம்ப தன்னுடைய பிரகாசத்தை அங்க வீசித்து. ததூலம் கால பிரதிமர்ஷி தைத்தியேவி திருதி துவயி சிந்தத்தியே கதகலித சக்கர பிரகரணாத் சமானுஷ்டோஷ்டியா சகலு விதுதம் ஸ்வாம் சமதனோத் கலன்மாயே மாயா வைகில ஜெகன்மோகன கதி. அதுக்கப்புறம் காலாக்னிக்கு சமமான கோபம் கொண்ட அந்த சம்ஹாரருத்ரனா இருக்கிற ஹிரண்யாக்ஷன் சூலத்தை எரிந்தார் பகவான் நேரம். அப்ப பகவானும் தன்னுடைய சக்கரத்தால அந்த சூலத்தை புடி புடி ஆக்கிட்டாராம். துவை சிந்தத்தியேன கரகலித சக்கர பிரகரணாத் பொடி பொடியாக்கினார். அப்போ பார்த்தார் ஹிரண்யாக்ஷன், ஓஹோ இன்னொட்டு பூர்வ அதிகம் முன்னாலத்தை விட ரொம்ப ஜாஸ்தியா கோபம் ஜாஸ்தியா எடுத்து ஹிரண்யாக்ஷனுக்கு இன்னொட்டு பகவானுடைய மார்பில தன்னுடைய முஷ்டியை சுருட்டி அடித்தார் பகவானி. ஜகன்மோகனகரி கணன் மாயே மாயாகின ஜெகன்மோகனகரி அப்படி அந்த முஷ்டியை சுருட்டி அடித்தாரோ இல்லையோ, பகவான் அசுர மாயைகளால அனுப்பினார், மாயைகளை அனுப்பினார். ஹிரண்யாக்ஷன் வந்து என்னெல்லாம் வித்தியை பண்ண முடியுமோ அதெல்லாம் பகவானுக்கு எதிராக பண்ணிட்டு இருந்தாராம். பவச்சக்ரே பவச்சக்ர ஜோதிஷ் கணலவ நிபாதேன விதுதே ததோ மாயா சக்ரே விதத கன ரோஷாம் தமனசம் கரிஷ்டா பிரமுஷ்டி பிரஹதி பிரபிக்னம் தமசுரம் கராகிரேண ஸ்வேன ஸ்ரவண பத மூலே நிரவதீஹி. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்படி எல்லாம் ஹிரண்யாக்ஷன் தன்னுடைய வேலைகளை காட்டுறத அசுரேந்திரனோட மாயா சமூகங்களை பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால தேஜஸ் புலிங்கள்னால அந்த தீப்புறையெல்லாம் தட்டி அந்த மாயா சமூகங்கள் எல்லாம் தூஸ் தூசா போயிடுச்சு. அது எப்படி போடுதான் உபமிக்கிறார் அவர், சூரிய உதயத்துல தமசு மாதிரி மாறி போயிடுச்சு எல்லாமே, எதுவுமே பகவானே தீண்டலை. இதெல்லாம் நம்ம என்னதான் பண்ணாலும் அவளுக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை அப்படின்னா கோபம் அதிகரிக்கதானே செய்யும். ஹிரண்யாக்ஷனும் ரொம்ப கோபப்பட்டு ஹிரண்யாக்ஷன் தன்னுடைய பகவானுடைய மார்பில எகெயின் அடித்தார். அப்போ பகவான் தன்னுடைய என்ன பண்ணார், தன்னுடைய பாத அங்குஷ்டத்தினால கராகிரேண ஸ்ரவண பத மூலே தன்னுடைய பாதத்துல இருக்கிற சின்ன அங்குஷ்டத்தினால அவனுடைய கர்ம மூலத்தை கர்ணன் காதோடைய அச்சத்துல மூலத்துல தொட்டாரா, அவன் மாண்டு விழுந்தார். அப்படி ஹிரண்யாக்ஷ வதம் நடக்கிறது. மகாகாய சோயம் தவ கரதரோஜ பிரமதிதோ கணத்ரக்தோ வக்த்ரா அபததிஷு விஷ்லாகித ஹதிஹி ததா த்வாம் உத்தாம பிரங்க பர இத்யோதி ஹிருதய முனீந்திரா சாந்திராபிஹி ஸ்துதிபிரனுமன் அத்வரதன். பீகரனான அந்த திதிசுதன் பகவானுடைய அந்த சவிட்டுனால வாயிலேந்து ரத்தம் ஒழுகி மாண்டு விழுந்தப்போ பகவானுடைய அந்த வதனத்தையே பார்த்துங்க காலம் அடைஞ்ச. என்ன பாக்யம், தன்னுடைய உயிர் பிரியத்தை பகவானே நேரா பார்த்துட்டு போறது. அப்படி பகவானுடைய அந்த சுந்தரமான வதனத்தையே பார்த்துட்டு காலம் அடைஞ்சார். அந்த தைத்தியேந்திரனுக்கு மகாபாகியம் அல்லவோ. அந்த வேளையில ரிஷீஸ்வரன்மார் எல்லாரும் வராக மூர்த்தியை வந்து வாழ்த்தி துதித்தார்கள். முனீந்திரா சாந்திராபிகி ஸ்துதிபிரனுமன் அத்வரதன். குஷகணச்சக்ஷுஷிகிருதம் சதுர்ஹோதாரோங்க்ரௌ ஸ்ருகவிவதனே சோதரயிடா கிரஹாதிஸ்வாயாம் தே பரபுருஷ கர்ணே சதமசாம் விபோ சோமோ வீரியம் வரதகளதேஷே ப்யுபததஹ. முனிவர்கள் வாழ்த்தி துதித்தார்கள் அப்படின்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோமே, அது என்ன துதித்தார் அப்படின்னு அழகா சொல்றார். பரமபுருஷா, வரதாயகா, உங்களுடைய அந்த கிண் இருக்கே அது வந்து காயத்ரியும் போன்ற சந்தஸ்துகளாக்கும். உங்களுடைய அந்த ரோமங்கள் இருக்கே அது தர்ப சமூகமாக்கும். ரோமத்வபி குஷகண சக்ஷுஷி கிருதம். உங்களுடைய கண்கள் வந்து என்ன தெரியுமா, யாகங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கிருதம் நெய்யாக்கும். அந்த பகவானுடைய அந்த நாலு கைகள் சதுர் ஹோதாக்களாக்கும். யாகம் பண்றதுக்கு ஹோதாக்கள் வேணுமே நாலு பேர். பகவானுடைய வதனம் வதனே சோதரிடா, பகவானுடைய வதனம் யாகத்துக்கு எடுக்கக்கூடிய தவி அப்படிங்கறதாக்குமா. மேலும் பகவானுடைய உதரம் புரோடாசம் என்ற யாக திரவியம் வைக்கக்கூடிய பாத்திரமாக்குமா பகவானுடைய உதரம். மேலும் கிரகாதிக்வாயாந்தே பரபுருஷ கர்ணே சதமசா, பரமபுருஷா உன்னுடைய உங்களுடைய நாக்கு வந்து சோமம் எடுக்கக்கூடிய பாத்திர விசேஷமாகும். மேலும் பகவானுடைய கர்ணங்கள் சாப்பிடுறதுக்கு வைக்கக்கூடிய பாத்திரங்களும் ரேதஸ் சோமரசமும் கலம் அப்படிங்கிற பகவானுடைய கழுத்து உபசம்பத்துக்களும் சொல்லி பகவானை அழகா வர்ணிக்கிறார். எப்படி இதெல்லாம் இப்படி இதெல்லாம் கேட்டப்ப எப்படி தோணுறது பக்தருக்கு அப்படின்னா, விசுத்தமான யக்ஞத்துக்கு யதார்த்தமான மூர்த்தி மத்பாவமாக்கும் நீங்கள் அப்படின்னு அந்த வராக மூர்த்தியை யக்ஞமா அந்த யாகத்துக்கு யக்ஞ யாகத்துக்கு பண்ணா எப்படி அப்படிங்கறதுனாலதான் பகவானுக்கு யக்ஞ வராக மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட வராக மூர்த்தி இப்போ நீங்கள் ஜெயிக்கட்டும் அப்படின்னு இவ வந்து முனீந்திரர்கள்லாம் ஸ்துதி பண்றார். இப்படி முனீந்திரனால கீர்த்திக்கப்பட்ட பகவானே, நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய மதுரிபோ அப்படின்னு மதுரி மதுராபுரியில அந்த கிருஷ்ணன் சர்வம் எல்லாருமே விஷ்ணுவா நாராயணன் எல்லாருமே ஒண்ணுதானே. அப்பேற்பட்ட அந்த மதுரிபோ வைகுண்ட லோகத்துல ஸ்வதிஷ்யம் சம்பிராப்தஹ சுகரச விஹாரி, உங்களுடைய வைகுண்டத்தில், வைகுண்டம் அப்படிங்கிற லோகத்துல சுகரத விஹாரி சௌக்கியமா ஸ்வைர விஹாரம் பண்ணக்கூடிய பகவானே. வாத்தாலய பத்தே குருவாயூரப்பா, என்னுடைய ரோகம் இருந்தியா ரோகம் மே சகலம் அபி, சமஸ்த ரோகத்தையும் நிவாரணம் பண்ணித்தாங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த ஹிரண்யாட்ச வதம் பூர்த்தி பண்றார். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.